தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவோ. நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நகை போட்டிடவோ. ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு. தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவோ. நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நகை போட்டிடவோ. ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு. கூட கட்டுதம்ம பட்டு சேர உனக்குன்னு வாங்கிடவே ஏழை அண்ணன் ஏங்கிடவே. ஜவுளிக்கட பொம்மை கூட கட்டுதம்ம பட்டு சேர உனக்குன்னு வாங்கிடவே ஏழை அண்ணன் ஏங்கிடவே. ஆசைப்பட்டு தொட்டு விடுவே காச கண்டு விட்டு விடுவே. ஆசைப்பட்டு தொட்டு விடுவே காச கண்டு விட்டு விடுவே. நாளும் வரும் நாளை என்று காத்திருப்பேன். ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு ஆரிரரு. கண்மணியை கர சேர்த்தேன் பட்டினியாய் நான் கிடந்து சீதனங்கள் சேர்த்து வைத்தேன். கண்ணீரில் நான் மிதந்து கண்மணியை கர சேர்த்தேன் பட்டினியாய் நான் கிடந்து சீதனங்கள் சேர்த்து வைத்தேன். தாலியேறும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது. தாலியேறும் நாள் வரைக்கும் கண்ணிரண்டும் தூங்காது. கொட்டு மேளம் கேட்க வேணும் சீக்கிரமே. தங்க நிலவு உன்னை ஒருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவோ. நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமா வைர நகை போட்டிடவோ. ஆரிரரோ